வெண்மதி வெண்மதி நீ வானக்கம் மேகத்து கசல்லு. நீ வானத்த மேகத்துக்க சொல்லு, வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம். உன்னை என்றாட நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன்னால நெஞ்சில் பூத்த காதல் மேலும் நீ வானத்த மேகத்துக்க சொல்லு, வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம். உன்னை என்றாட நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன்னால நெஞ்சல் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். அதில் நனைந்தது நூறு ஜென்மங்கள் நினைவினில் இருக்கும். அது போல் எந்த நாள் வரும் உயிர் உருகிய அந்த நாள் சுகம், அதை நினைக்கையில் ரத்த நாளங்கள் ராத்திரி வெடிக்கும். ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரம் ஏதும் அவள் அறியவில்லை. என்ன இருந்த போதும் அவள் எனதில்லை, மறந்து போய் என் மனமே. வெண்மதி வெண்மதி என்னில் நீ வணக்கமே கத்துக்க சொல்லை, உன்னுடைய இஷ்டம் ஏறால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம். உன்னை என்றாட நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன்னால நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். அழகு தேவலை அதிசய முகமே, ஆஹா. தீபொறி ஏழு இருவிழிகளும் தீக்குச்சி என என உரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லையே, அளந்து பார்க்க பல விழியில்லை. என இருந்த போதும் அவள் எனதில்லையே, மறந்து போயின் மரமே.